பின்னாடி இடையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்த ஆளுக்கும் குழந்தை பிறந்ததும். குழந்தைகளுக்கெல்லாம் 5 வயசு இருக்கும். ஒரு நாள் உத்தானவர் மகாராஜா தர்பாரில் எழுந்திருந்தார். தர்பார் மண்டபத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக அநேக மாடியில் வந்து நின்றுட்டு அதெல்லாம் கௌரிப்பா வழக்கம் ஆசிரமம், அதாவது அரண்மனையை சேர்ந்தவர்கள்லாம். அப்படி இருக்கிற காலத்தில் இந்த இளையா இருக்கால ஏயா தன் பிள்ளையோட கூட தர்பார் ஹாலுக்குள்ள நுழைச்ச அங்கேருந்து துறைக்கேந்து அப்பாவை பார்த்து அந்த குழந்தை 5 வயசு குழந்தை உடனே வேகம் துருவன்னு பேரு, வேகமா ஓடி போய் அப்பா மடியில ஏறி உட்காந்து இவளும் கூடவே போய் தூக்கி உட்காச்சி வச்சான். தெரிஞ்சா தர்பார் ஹாலில் ராஜா எழுந்தெடுக்கும் பொழுது அரண்மனையில் என்ன ராஜாவுடைய மடியில இந்த குழந்தை உட்காந்துருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் மூத்தாள் வந்தா, அவளும் குழந்தையோட வந்தா. அவளுக்கு கோபம் தாங்கல, நான் மூத்தா புள்ள, மூத்தா புள்ள இருக்கச்ச இளையா புள்ள போய் மடியில போய் தர்பார் ஹாலில் எப்படி உட்கார்றது அப்படின்ட்டு ஒரு வேகமா குழந்தைய அழைச்சுன்னு போனா அந்த துருவங்கிற பிள்ளைய கீழே இறக்கி விட்டா, தூக்கி தொப்புன்னு தான் பிள்ளைய தூக்கி ராஜா மடியில உட்காச்சி வச்சா. அப்போ இந்த துருவனுக்கு இருந்த கஷ்டம் மனசு தாங்கல, சின்ன வயசா அன்றாடா நம்ம கீழே இறக்கி இன்னொருத்தர் உட்காந்து வச்சுட்டாளே என்ன இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசர் துக்கம் தாங்க மாட்டாமல் அழுதுண்டே வெளியில ஓடித்து உடனே அம்மா போய் கட்டி பிடிச்சி இருடா கவலைப்படாதே அப்புறம் உட்காந்து விடுறா மனு சந்தோஷம் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். என்ன சமாதானப்படுத்தினாலும் உள்ள கேட்கல. துருவன் என்ன பண்ணான், விழுந்து அடிச்சுட்டு ஓடினான். ஓடினா இவ்வளால் அவளை தடுக்க முடியல. கடைசியில் ஒரு காட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அழுதுண்டே காட்டுக்குள்ள இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் நாரத மனுஷர் அங்க வந்தார். ஏன் இப்ப குழந்தை அழற அப்படின்னு கேட்டார். இத மாதிரி நடந்துடுதுன்னு விஷயத்தை சொன்னான். சொன்ன உடனே அப்படியா, நீயே பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்து எவ்வளவோ ராஜ்யத்தில் ஆளை போட, இப்ப என்னவோ அப்பா மடியில் உட்காந்து குறப்பட்டு அழறியே அசடு. நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், அதுக்கு வாசுதேவ துவாதசாற்றர்னு பேரு, அதை நீ ஜபம் பண்ணு. அதை ஜபம் பண்ணி எனக்கு உனக்கு சுருக்க சித்தி கிடைக்கும், நீ பெரிய மகாராஜாவா ஆயிடுவே அப்படின்னார் நாரதன். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு 4 மாசம் பெருமை காய் கனி கிழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 4 மாசம் இலை சிறகுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜபம் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 4 மாசம் கீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டுன்னு ஜபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுவும் சாப்பிடாம பிராணவாயுவை பாம்புகள்லாம் இருக்க வாயு இருந்தா காத்து இருந்தா போறோம், காத்து வச்சுட்டே பழைக்கும் அது. அது மாதிரி பிராணவாயுவை தான் வாயுவை வெளியிலிருந்து இழுத்துட்டு காத்தையும் சாப்பிட்டு 4 மாசம் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த காத்தையும் அடக்கி பிடித்து மூச்சு அடக்கி அப்படியே மூச்சு சுவாசம் இல்லாம உட்காந்து 4 மாசம் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே பெருமாள் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாக என்ன பண்ணார், எதிர்க்க வந்து நின்னார். மனசுல எந்த பெருமாளை தியானம் பண்றானோ அந்த பெருமாள் எதிர்க்க வந்து நிக்கிறார். அப்படி நிக்கிற காலத்துல அவன் என்ன பண்ணா, உள்ள இருக்கிற பெருமாள் என்ன பண்ண, அவனுக்கு திரும்பியே பார்க்கல. உடனே என்னடா நம்ம கவனிக்காம இருக்கானு பெருமாள் என்ன பண்ணா, அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை திடீர்னு மறைச்சார். மறைச்ச உடனே ஹான்னு கண்ணை திறந்தான். ஐயோ பெருமாளை காணுவேன், ஹிருதயத்தில் இருந்தார் இப்ப காணுவேன் அப்படின்னு பழைச்சான். திறந்த உடனே எதிர்க்க பெருமாள் அதே பெருமாள் எதிர்க்க சேவை சாய்ச்சார். சந்தோஷம் தாங்கல, விழுந்து பிரதட்சணம் பண்ணி கட்டி விரண்டு காலில் விழுந்து சந்தோஷம் தாங்கள கூத்தாடுறான். அப்படி கூத்தாடுற சமயத்தில் பெருமாளை தோத்திரம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அவனுக்கு தோத்திரம் பண்ண வாக்கிலே வரல. சொத்தாசிய ரிசிகாசந்தா அப்படிங்கிறான், ஸ்ரோதும் துவாம் அகமிச்சாமி ரத்ல பிரஜாம் பிரயட்சமேன். அப்ப எம்பெருமானே உன்னை தோத்திரம் பண்ணணும் எனக்கு ஆசை, எனக்கும் அறிவு இல்லை, என்னால் தோத்திரம் பண்ண முடியலையே, 5 வயசு குழந்தை தானே எதை படிச்சிருக்கும், அதனால எனக்கு அறிவு இல்லை, நான் எப்படி உங்களை சோதனை பண்ணுவேன் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணார், சங்க பிராந்தேன கோவிந்தாம் தம்பஸ்பரிசகிருதாஞ்சலி உத்தானபாததனயம் நிஜவர்யம் ஜெகத்பதி. பெருமாள் என்ன பண்ணார் உடனே, கோவிந்தன் தன்னுடைய சங்கத்தை எடுத்து தன்னுடைய சங்கத்தினால குழந்தையுடைய கன்னத்தில் அப்படி தடையை கொடுத்தான். தடவை கொடுத்த உடனே அதுக்கு ஞானம் வந்துடுச்சு. ஞானம் வந்த உடனே சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது பிரமாதமாக. ஆனா விஷ்ணு புராணத்திலையும் இந்த கதை இருக்கு, பாகவதத்திலேயும் இந்த கதை இருக்கு. அது ரெண்டு இடத்துலயும் துருவனுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எப்படி அவனால் சங்கத்தை தடவினு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் அறிவில்லாத குழந்தையா இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய சங்க ஸ்பர்சத்தினால எப்படி அவனையே அழகாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், அதுபோல ருதுக வதன சங்க ஸ்பர்ஷ நீத்யா கதாஜிது. ருதுகன்னா சின்ன குழந்தை துருவன், அவனுடைய வதனம் முகம், அதுல சங்க ஸ்பர்சம் சங்கம் பட்டு, அது எப்படி சங்கம் பட்ட உடனே அவன் அழகாக ஞானம் பெற்று பாடினானோ அதுபோல கதாஜிது. ஒரு சமயம் சிரசி வினிஹிதாயாக சேனபும்னா தவைவ, என்னுடைய தலையில என்ன பண்ணா சிரச பாதுகை வச்சா. எப்போ ஒரு காலத்துல உத்தர் இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்லோகத்துல ஒரு யாவ ராத்திரியிலேயே ஒரு உத்தர் பாடணும், அது பாட முடியுமா அவரால் அப்படின்னு பேசினாங்கிறது காதல பட்டு உடனே பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிச்சார். சேவித்த போது புறா ஸ்ரீரங்கநாதா, ரங்கநாத் என்ன பண்ணார், அர்ச்சக மோகனாக இவனுக்கு நிர்தேசம் பண்ணி இது மாதிரி நீ 1000 ஸ்தோத்திரங்களை பாடும் அப்படின்னு சொல்லி இதில் நியமனமாச்சு. நியமனம் பெருமாள் சன்னதி விழுந்து சேவிச்சுட்டு அதை பாடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு பெருமாள் பிரார்த்திச்சார் சுவாமி ஜெயசிங்கன். அப்ப என்ன பண்ணா அர்ச்சகர் உடனே எடுத்து என்ன பண்ணார், சிரசை எடுத்து அண்ணா அழுத்தி தேசியனுடைய சிரசில சாதிச்சு விட்டு எதுவுமே பாடலாம் என்ன பெருமாள் அனுகிரகிப்பார்னு சொல்லிட்டு பற்று போட்டார். ஆக கலியுகத்துல அர்ச்சக முகத்துல முகமாகத்தான் பெருமாள் பேசுவார், நேரம் பேச மாட்டார். அதனால அர்ச்சக முகமாக ரங்கநாதன் உத்தரவு பண்ணணும்னு ஆத்து கழிஞ்சிருந்தார். காவேரியில் மத்த நாள் தீர்த்தாமடினார். என்ன மத்த நாள் ராத்திரி உட்காந்து என்ன பண்ணார், வெளியே காலம்பரை முன்னாடி உட்காந்து ஒரு ஜாமத்தில் 1000 ஸ்லோகத்தையும் பாடினார். அதனால அப்போ அர்ச்சக முகத்தினால தனக்கு சிரசில அந்த இதுக்கு சகாரி பட்டுவது இல்லையா, சகாரி ஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்ததுனால இந்த 1000 ஸ்லோகங்களை பாடினார். எப்படியானால் சகாரி சடகோபன் ஆறு நம்மாழ்வார், அவர் எப்படி சடகோபன் வந்து 1000 திருவாமை பாசுரத்தை அழகாக பாடினாரோ அதே மாதிரி அதே சடகோபனுடைய ஸ்பர்சத்தினால, அதாவது சடாரியினுடைய சிறஸ்பர்சத்தினால தலத்தில் பட்டதுனால இவருக்கு ஞானம் வந்து பாதுகாத்தம் என்கிற 1000 ஸ்லோகத்தை பாடினார். சிரசி விநிஹிதாயாக சேனபூம்னா தவைவ, அந்த பாதிகையினுடைய பெருமையை கொண்டு அதுக்கு உள்ள பெருமை யாரையும் எதை வேணாலும் பண்ண முடியும். ஆக அவர் அவ்வளவு பெருமை உடையது பாதுகா தேவி. அதனால அஞ்ஞானியா இருந்தா கூட ஞானத்தை கொடுத்து திருவன் மாதிரி ஞானத்தை கொடுக்கும். அப்ப ஏற்பட்ட பெருமையுடைய பாதுகா தேவியானவர் அவருடைய அவருடைய அனுகிரகத்தினால சிரசி விநிஹிதாயாக என் தலையில வச்சு எனக்கு சாதிச்சு எடாய் சாதிச்சு இந்த அனுகிரகம் பண்ண உடனே சந்தோஷம் தாங்கல. அதனால அதுக்கப்புறம் நான் இந்த பாதுகாசத்தை எழுதினேன். அதனால பாதுகாஸ்பர்சம் தலையில பட்டத்தினாலதான் இந்த பாதுகாசுரம் என்கிற இந்த ஸ்லோகத்தை 1000 ஸ்லோகத்தை நான் எழுதினேன் அப்படிங்கிறார். சுஜிரியும் ஆதா மண்முசேனே தெரியு. அதனால இந்த ஸ்தோத்திரமா சுஜிரியம் இந்த பாதுகாசுரங்கிற ஸ்தோத்திரமானது என்ன மண்முகேன உபஜாதா, என் வாயிலால இந்த ஸ்தோத்திரங்கள் வந்தது, இதனால சடாரி ஸ்பர்சத்தினால எனக்கு என்று அதியு இப்படின்னு கைங்கிரவரால்லாம் சொல்லுவாராம். கைங்கிரவரால் ஆறு பரிசரவனாக பரிசரணபராக பாதுகா பக்தர்கள் என்ன அப்பப்போ கைங்கரம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி பகுதிக்கு சந்தோஷமா இருக்க முடியாத எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு தேவ அர்ச்சகளா இருக்கவள்ள ஆராதனம் பண்ணி வாதவிக்கு நிவேதனம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அப்ப ஏற்பட்ட அவளுக்கு ராகத்யாசம் எதுவும் கிடையாது, அவளுக்கு இன்னும் நேரங்கிறது எடுத்து கிடையாது. அப்ப ஏற்பட்ட சாதுக்களாகிய அர்ச்சகால் என்ன பண்ணா அந்த காலத்துல இந்த வாதகிய அதாவது சடாரிய சாதிச்ச உடனே அதனுடைய அனுகிரகத்தினால என்ன இந்த 1000 ஸ்லோகத்தையும் இவர் பாடினார் அப்படின்னு அவள்லாம் சென்னையில சொல்லுவார். பின்னாடியா இருக்கா சார் ஹெடாரி சாதிக்கிச்சு அர்ச்சகால சொல்லுவா அப்படிங்கிட்டான். இந்த ஹெடாரியுடைய பெருமை எத்தகைய தெரியுமா, சுவாமி தேசியன் சிறுசில பட்டவுடனே அவர் வாயிலிருந்து 1000 ஸ்லோகம் வந்தது, அப்படி பெருமை உடையது இந்த ஹெடாரி அப்படின்னு சொல்லி ஹெடாரி சாதிப்பாடலாம் பின்னாடி வரவாளுக்கெல்லாம் அர்ச்சகாடலாம் தெரிஞ்சுதான். அதனால நானே பெருமைப்பட்டுக்கல, அவருதான் பண்ணது சடரில அவளே சொல்றாவா. இத்தியூ இப்படி சொல்லுவான்னு சொல்லல, அதிகூங்கிற அதிகம்னா அத்தியனம் பண்றது, வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு இல்லையோ, வேதத்துக்கு தான் அத்தியனம் பண்றதுன்னு சொல்ற வழக்கம். அந்த சொல்ல இங்க உபயோகிக்கிறார் சுவாமி. அதனால பதுவாசனம் எப்பேற்பட்டது, வேதம் போன்றது. ஆக வேதத்தை எப்படி ஆனால் மரணம் பண்ணி எப்போதான் சொல்லிட்டு இருக்குமோ அதே மாதிரி பாதுவாசனத்தையும் எல்லாரும் நன்கு மரணம் பண்ணி அதை சொல்லிட்டே இருந்தாக்க எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதனால இப்ப இந்த பாதுவாசனமானது பாதுவான கிரகத்தினாலே இந்நாளே பண்ணப்பட்டது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பிரணயமுகவாணீ பரிபணம் பதத்ராணஸ்தோத்ரம் ஹிரதி விபிருத ரங்கச்சிதிபிருதா நுருன்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுதா வசோ பங்கீரேதாஹ நகதம் அனுருந்தே சஹ்ருதயஹ. ஸ்லோகம் 1007. யதிஸ்பிதா பக்திஹி பிரணயமுக வாணீ பரிபணம் பதத்ராணஸ்தோத்ரம் ஹிருதி விபிருத ரங்கச்சிதி விருதா நிருன்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுதா வசோ பங்கீஹி ஏதாஹ நகதம் அனுருந்தே ஸஹ்ருதயஹ. இந்த ஸ்தோத்திரம் நான் பண்ணது இல்லை, பாதுவாதேவியே பண்ணினது. பாதுவாதேவி என் வாயினால் அதை வெளியிட்டார், அவ்வளவுதான். ஆகினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இப்படி பாதுவாதேவினால் அருளப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எல்லாரும் நன்னா வாசிச்சு மனசில் வச்சுட்டு சேமத்தை அடையுங்கோ என்று இதை மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சுக்கணும் என்று உபதேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகத்தை பார்ப்போம். யதிஸ்பிதா பக்தி பிரணய முகவாணி பரிபணம் பதத்ராணஸ்தோத்ரம் ஸ்ரீதி விபிருத ரங்கச்சிதிபிருதா ரங்கச்சிதிபிருதம். ரங்கராஜாவினுடைய இந்த பதத்ராணஸ்தோத்திரம் இருக்க அவனுடைய திருடியை பாதுகாக்கும் பாதுகையை பற்றின இந்த பாதுகாசாசனங்கிற ஸ்தோத்திரம் இருக்க இதை ஸ்ரீதி விபிருத எல்லாரும் மனசுல தெரியுங்கோள் அப்படின்னா சஹஸ்ரநாமத்தை எப்படி ரிட்டர் பண்ணி மனசு வெளியே சொல்லுவோமோ இறஞ்சும் சொல்லுவோமோ அத மாதிரி பாதுகாசரத்தையும் நன்றாக ரிட்டர் பண்ணிட்டு மனசிலேயே சொல்லிட்டு அந்த ரசத்துல அனுபவிங்கோள் அப்படின்னு சொல்றார். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு எல்லா சேவத்தையும் கொடுக்கும். யாருக்கு இதுல இது அபிருச்சி ஆசை ஏற்படும் அப்படின்னு கேட்டா எதிஸ்பிதா பக்தி. முதல்ல பாதுகையின் இடத்துல பக்தி இருக்கணும். பாதியின் இடத்துல பக்தி இல்லாத வாழ்க்கை நான் இந்த விஷயத்தை சொல்லல, தெரிஞ்சுதா? பாதியின் இடத்துல ஆறு பக்தி உள்ள வாழா இருக்காளோ அவளுக்கு இந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா? பிரணய முக வாணி பரிபணம். இது மூலதனம் மாறி பிரணய முக வாணி, அதாவது அன்பை ரசத்தை எடுத்து கூட்டுகின்றதான அழகான காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் இது எப்படி இருக்கு? மூலதனம் மாறி இருக்கு. காவியங்களை கேட்டா முதல்ல கவி யார் வசந்தோ அப்படின்னு கேட்டா என்ன புறா கவி நான் கணனா பிரசங்கு கணிச்சிதாதிசித காளிதாசா அப்படின்பாம். கவிகளை என்ன ஆரம்பிச்சா முதல்ல அந்த சுண்டூர்ல மடக்கச்ச காளிதாசன் ஒத்தம் அப்படின்னு முதல்ல காளிதாசன் சொல்லுவாளாம். ஏன் அவ்வளவு ரசமான காவியத்தை அவன் ஏற்றி இருக்கான். சாகுந்தலும் அழகானது, ரொம்ப ரசமானது. அதுபோல இந்த பாதுவாசன காவியம் இருக்க இது எப்பேற்பட்டது? பிரணயமுக வாணி பரிபணம். ரசிகமாக நல்ல முறையில இருக்கும்படியான நல்ல ரசிக்கக்கூடியதான காரியங்கள்லாம் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் இது மூலதனம் மாறி. ஆக பாதுவாசத்தை எவன் வாசிச்சானோ அவன் பலவிதமாக கவனம் பண்ணி அழகா காரியங்களெல்லாம் இருக்கக்கூடிய சக்தியை பெறுவானவன். அப்பேற்பது எல்லாத்துக்கும் மூலதனமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த பாதுவாசாசனம் அப்பேற்பட்டது. பதத்ராணஸ்தோத்ரம் ஸ்ருதி விபிருத ரங்கச்சிதி விருதா. அதனால இது எல்லாரும் மனசில் அண்ணா தெரியுங்கோள் அப்படின்னார். நிருன்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுச்சகாம். பாதுவாசாசனத்துல தெரிஞ்சுதா அதாவது பைத்தியம் பிடிச்சவன்னா அப்ப அது அவசரமாவது அதுவாது அப்படின்னு பேசுவான். உண்மையில ஓரளவு ஞானம் இருந்ததுனாக்க, ஆஸ்திகனாவும் இருந்து ஓரளவு ஞானம் இருந்ததுனாக்க அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, நிரவதி சுதா நிர்ஜரமுஜோ வஜோ பங்கி அவனோட பாதுகாசத்தை அறாவத்தில் சொல்லச்ச கேட்டா கூட போறவனுக்கு உடனே தான் எடுத்து வாசிக்கணுங்கிற உடனே எண்ணம் உண்டாகும். ஏன்னு கேட்டாக்க, ரசிகராக இருந்தா அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய துவனிகள், அழகான விஷயங்கள் என்னென்ன சாதிச்சிருக்காரோ அதெல்லாம் கேட்ட உடனே சந்தோஷம் ஏற்படும், உடனே வாசிக்கணுங்கிற எண்ணம் உண்டாகும். அந்த அரசிகனா இருந்தாலும் வச்சுப்பான், அரசிகனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், இந்த சொல்ல காதுக்கு கேட்டாக்க, காதுக்கு கேட்கறதுக்கே சொல்லு அழகாக இருக்கு, காதுக்கு ரமணியமா இருக்கு. ரசிகனா இருந்தா மனசுக்கும் ரொம்ப ரமணியமா இருக்கும், அரசிகனா இருந்தா காதுக்காவது ரமணியமா இருக்கும். ஆகால காதுக்கு கேட்ட கேட்கணும் போல ஆசை உண்டாக்கும். அது பேர் காதுக்கும் இனிதா இருக்க முடியாது இந்த சோத்திரத்தை தெரிஞ்சுதா. அதாவது சுமாரா இருந்த ஒரு ஓரளவு ஞானமுடையனா இருந்தான் அவன், மதோ பங்கி ந கதம் அனுபந்தேசேர்பட்டவன் இந்த ஸ்லோகத்தை எடுத்து கண்ணால் எடுத்து பார்த்து வாசிச்சு அதை அனுபவிக்கணும்னு பெண்ணுவனே வெய்ய அதுகிட்ட வராமலே ஒதுங்கி இருக்க மாட்டான். அதனால பக்தாளா இருக்கிறவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பெற்று பண்ணி அதனால நன்மையை அடையுங்கள். ஏன்னா இது வேதவேத்தியமான விஷயங்கள் தான் எடுத்து சொல்றது. பிரணய முக வாணி பரிவணம் அப்படிங்கிற இடத்துல பிரணயன்னு பிரணவாங்கிறதால ஒரு பாடம் உண்டு. பிரணவ வாணி பிரணவ முக வாணி பரிமணம் சொன்னா, பிரணவத்தை முதல்ல உடையது எது, வேதம். வேதத்தை பிரணவம் சொல்லாமல் வேதத்தை ஆரம்பிக்கப்படாது தெரிஞ்சுதான். அதனால பிரணவத்தியாதியாவுடையான வேதம் இருக்கேன் என்ன, அந்த வேதத்தினுடைய மூலதனம் இது அப்படின்னார். எப்படின்னு கேட்டுமானா, வேதம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா என்ன, பகவான பேசுறது, அப்புறம் பாதுகையை பேசுறது, அதோட கூட இந்த பாதுகைய யார் விஷயம் பாதுகைய, அவர் சாட்சாது சடபோகம், அது நம்மாழ்வார், அவர் நமக்கு ஆச்சாரிய கோட்டில் சேர்ந்தவர். அதனால ஆச்சாரியனையும் பற்றி பேசுறது. ஆகினால ஏற்பட்ட இந்த சோதனத்தை அவ அப்படியும் எல்லாரும் கண்டிப்பா அதுல இறங்கி மனசுல தரிக்கணும் அவள்லாம். ஏன்னு கேட்டா, பிரணவமுகமான வேதத்தில் இருக்க முடியாத விஷயத்தை இது எடுத்து சொல்றது. வேத வைத்தியனாரு எம்பெருமான், எம்பெருமான் பகவானையும் பாதுகையும் அதே சமயத்தில் அது ஆச்சாரிய தேவோ பகவான் வேதம் சொல்றது. அப்படி ஆச்சாரியான சடகோபனையும் பற்றி பேசுகின்ற அப்படினாலே அந்த சடகோபனே இயற்றிதான் அப்படியாலேயும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு மனசில் அப்படியே தரித்து அதில் ரசத்தை அனுபவிங்கோ அப்படின்னு சொன்னார். இது யாருக்கு ஓரளவு தெரிஞ்சவனுக்கு, சிஷியாளா இருக்கிறவர்களுக்கு, சகதியாளா இருக்க முடியாத மற்ற வித்வான்களுக்காக சொன்னார். சில பேர் எப்படி இருப்பா, அரசிகளா இருப்பான். அரசிகளா இருந்தாலும் அவளை பார்த்து சொன்னார், டேய் உனக்கு உருவியா நாஸ்திகனா இருந்தா அது மட்டும் வரவாண்டாம், அது ஓரளவு ராசிக்கம் இருந்தா என்ன விஷய அர்த்த ஞானம் சப்த ஞானம் ரெண்டு இருக்கு தெரிஞ்சா. இந்த சொற்றொடர்களை வரிசா ஸ்லோகத்தை வாசிச்சாலேயே நிரவதி சுதா நிர்ஜலமுஜோ வஜோ பங்கி, ஸ்லோகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது காதால கேட்ட மாத்திரத்துல அப்படியே நமக்கு தேன் உழுகிறாப்புல இருக்கும், அப்படி சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் ரசிகனா இருந்துட்டான்னாக்க, அவனுடைய அர்த்தத்தை மனசுல தியானம் பண்ணானே யாகல், அவனுக்கு அப்படியே தேனை அமுதத்தை சுவைப்பது போல இருக்கும். அப்ப ஏற்பட்ட தன்மையுடையது இது. ஆகினால இந்த ஸ்லோகத்தை நீங்க எல்லாரும் மனசுல தெரியுங்கள். இல்ல அப்படி இருக்கிறவன் எப்படின்னு கேட்டா, இது பாதுகா நியமனத்தினால ஏற்பட்டது இந்த ஸ்லோகனம். அதே சமயத்தில் பாகவத நியமனத்தின அர்த்தகால் பெருமாள் நியமிக்கிறார் சொன்னதுனால பண்ணார். அதனால பாகவத நியமனம் இருக்கு, பகவன் நியமனம் இருக்கு. ஆக பகவன் நியமனத்தாலும் பாதுகா நியமனத்தாலும் பாகவத நியமனத்தாலும் ஏற்பட்ட இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அவசியம் அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் பண்ணணும். அதனால இந்த பாதுகாசத்தில் ஏற்பட்டது பகவத் ஸ்துதியாகவும் ஆச்சு, பாதுகா ஸ்துதியா ஸ்தோத்திரமாகவும் ஆச்சு, ஆச்சாரியன் பிரம்மாழ்வாருடைய ஸ்தோத்திரமாகவும் ஆச்சு. அப்படி இருக்க முடியாத இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எல்லோரும் மனசுல தெரிவித்து தினந்தோறும் பாராயணம் பண்ணி அதனால நீங்கள் வேதவேத்தியான பரமபுருஷனையும் பாதுகா தேவியையும் மனசால ஸ்மரிச்சுக்கிட்டு, நான் எப்படி இந்த பாதுகாசத்தை பாடி நல்ல கதியை அடையணும், நல்ல சாம்ராஜ்யத்தை மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும், அதே மாதிரி நீங்களும் நல்ல பலனை அடைவீர்கள், என்று சுவாமி தேசியன் என்னுடைய சிஷியர்களுக்கும் அபிமானிகளாருக்கும் ஞானவத்தை பெரியவர்களுக்கும் உபதேசிக்கிறான். சுவாமி தேசியன் சாஸ்திரங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்காக, வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிர்ண சாராவளி ரத்தமுத்தாலாபன் ரெண்டு கிரந்தங்களை ஏற்றினார். அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாசி ரெட்டு பண்ணிவிட்டா சாஸ்திரங்கள்லாம் நெருடியா இருக்கும். ஆனா இது எப்பேற்பட்டது எப்படின்னு கேட்டப்பாடக்க, இந்த 1000 ரொம்ப ரசமானது, சொல்ல சொல்ல மனசுல இனிக்கும், பகவானோட அதே சமயத்தில் பகவானிடத்துல பக்தியும் உண்டாக்கும், நம்ம சேமத்தையும் அடைவோம். அதனால எல்லோரும் இத மனப்பாடம் பண்ணி மனசுல தெரியுங்கோ என்று சொல்லுகிறார், சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஜயதி ராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதி அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தா. ஸ்லோகம் 1008. ஜயதி எதிராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதி அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தா. இந்த பாதுகாசாஸ்திர கிரந்தத்தை சுவாமிஜேசின் ஆரம்பிச்சிச்ச சந்த ஸ்ரீரங்கபுருத்தீச சரணத்ராணசேகராஹ யயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹா என்று சந்தஹா என்று ஆரம்பித்தார். சந்தில் பெரியவர்களை ஆரம்பித்து கடைசியில் முடிக்கச் என்ன பண்றார் அப்படிங்கிட்டவனாக, ஜயதி இதராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரவேதியின் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி புகி சந்தஹா என்று சந்தஹா என்றே முடிக்கிறார். இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகாசிரம் ஆறு ஏற்றினா பாதுகையே ஏற்றது என்று சுவாமியுடைய திருவள்ளம். நான் யாஜம் ஏற்றதுன்னோ பாதுகையதான். பாதுகை யாரு அப்படின்னா பாதுகை ஆச்சாரியன் நம்மாழ்வார் அல்லவா. நம்மாழ்வார் பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் திருவாமொழி 1000 சாதிக்கிற காலத்துல முதல் ஸ்லோபாட்ட உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் சுயரடி சுடரடி சுழுதன்மனே என்று முதல் பாட்டில் ஆரம்பித்தேன். உயர்வர உயர்நலம் உடையவன் என்று எம்பெருமானை குறிக்கும் பொழுது அந்த உயர்வு என்கிற சொல்லி ஆரம்பித்தார். அது நம்மாழ்வார். அதே முடிக்கிற காலத்தில் அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவ்யாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று கடைசியில முடிக்கத்தையும் உயர்ந்தே என்று முடிக்கிறார். ஆக எப்படியானால் நம்மாழ்வார் உயர்ந்து உயர்வு உயர்ந்து என்று ஒரே சொல்ல ஆரம்பத்திலையும் முடிவிலையும் முடியும் முடிக்கிறாரோ, அதே மாதிரி சுவாமி தேசிகம் பாதுகையானது பாதுகையப்படுறதுன்னு சொன்னபடினால இதுவும் நம்மாழ்வாசி சுத்தி மாறி ஆறப்படினால இதுலையும் சந்தகா என்று முதல்ல ஆரம்பித்து சந்தகா என்று கடைசியில் ஒன்று முடிக்கிறார் என்பது சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். சந்தகான் ஆரம்பிப்பானே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகாசாசனம் எப்படி வந்தது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரே இரவுல 1008 ஸ்லோகத்தையும் இவரால் ஏற்ற முடியுமா என்று பேசியதாகவும், அதைக் கண்டு ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் சேர்ந்து கூடி சுவாமி இந்த பாதுகாசத்தை இயற்றத்தான் வேண்டும் என்று நிர்பந்திக்க அந்த நிர்பந்தத்தினால ஏற்றுக்கொண்டார். ஏன் கேட்டாக, அது ஸ்ரீவைஷ்ணவர் சொன்னதுக்காக நாம் ஆரம்பித்தோமே ஆகிய ஸ்ரீவைஷ்ணவ அவதாரம் வரும், பாவதா அவதாரம் வரும், அதனால பாவதா அவதாரமான காரியத்தில் நாம் இறங்கக்கூடாது என்கிற திருவுள்ளமுடையவராக இருந்தவர் சுவாமி தேசியம். அப்படி இருந்தாலும் பல பாகவதால் சேர்ந்து கூடி நியமிச்சபடினால அந்த பாகவதத்தை சிரசா வசித்து செய்கிறபடினால நமக்கு பாகவதாவதாரம் ஏற்படாது என்கிற திண்ணமான எண்ணத்தினால இந்த பாதுகாசரத்தை சுவாமி தேசியன் ஆரம்பித்தார். அதனால் அந்த பாகவதால முதலையும் கடைசியிலையும் குறிக்கிறார். சந்தகா என்றும் கடைசியிலையும் சந்தகா என்றும் என்ன சாதித்தால், சந்த அந்த பெரியவர்களை பாகவதாவதாரத்தை போக்கக்கூடிய திறமையுடையவர்களாக பாகவதால் அந்த பாகவதாவதாரம் நமக்கு வராது என்பதற்கு பாகவதால் தான் பிரமாணம் நமக்கு. ஆகையினால அந்த பாகவதால ரெண்டு இடத்திலையும் முதல் லிங்கடத்திலையும் குறித்தார் என்றும் நாம் மனசால நினைக்கலாம். எதிர ஆதசோக்தி என்றால் எம்பெருமானாருடைய கிரந்தங்கள், எதிராஜர் எம்பெருமானார் அவருடைய சூக்திகள் சீசூக்திகள் அல்லவா, அந்த சீசூக்திகள் எல்லாம் ஜெயதி. ஜெயதி என்றால் சம்ஸ்கிருதத்துல லட்டு மாதிரி லேட்டுன்னு ஒன்று உண்டு, ஜெயத்தினா ஜெயதுன்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய சீசூக்திகள் வெள்ளட்டம் என்று எம்பெருமானுடைய சீசூக்திக்கு ஒரு ஜெய சாதிக்கிறார் முதல்ல. முகுந்த செவாதுகாய் ஜெயதி முகுந்த செவாதுகாயுகளி. அதே மாதிரி மூந்தருடைய பாதுகை இருக்கேன், இந்த பாதுகாசாசிரமோ எழுதுகிறேன், அந்த பாதுகிதனால் பற்றி தானே 1008 ஸ்லோகங்கள் எழுதினார். அதனால அப்பேற்பட்ட பாதுகைகள் ரெண்டும் ஜெயதி வெள்ளட்டம் அப்படின்னு சாதித்தார். கதுவைதன ஆஸ்திரிவேதியின் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி மிகை சந்தகான். இந்த ரெண்டையும் சீவாசிகாருடைய சீசூக்தியும் அதே சமயத்தில் லிங்கராஜனுடைய திருப்பாதைகளையும் தனாகப்படியானாலும் பணத்தில் எல்லாருக்கும் பதிவு இருக்குமோ அதே மாதிரி இது ரெண்டுலேயும் பதிவு உடையவர்கள் 6 அப்படின்னு கேட்டவனாக்க சந்தகா பெரியவர்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டாக்க அவந்தி திரிவேதியும் அவந்தி எந்தகம், 3 வேதங்களையும் வீணாக ஆகாமல் பார்த்து கொண்டவர்கள் அவர்களெல்லாம். என்ன 3 வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா 3 வேதத்தினால்தான் சித்து அஜிதி ஈஸ்வரங்கிற தத்துவத்திலையும் தெரிகிறது நமக்கு. அதனால அவனை அடைய வேண்டியது சிதமான புருஷார்த்தம் பிரபத்தி அல்லது பக்திங்கிற உபாயம் தெரிகிறது. அதனால் அடையக்கூடிய பலன் என்று துவயத்தில் சொல்லக்கூடிய அல்லது அக்ஷார்த்தம் சொல்லக்கூடியதான தத்துவகித புருஷார்த்தங்கள் இருக்கேன். அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அறிந்தது வேதத்தை கொண்டு அறிந்தவர்கள் அது சத்துக்கள். ஆக வேதம் தான் அவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கறபடினாலே அத்தேற்ற வேதத்தை ததுவயதனாக அந்த வேதத்தை அதே தனமாக கொண்டவர்கள் அவர்கள். எதிராஜருடைய சீர்தூக்தியானது வேதத்தினுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களையே அது விளக்குகின்றபடினாலே எதிராஜ சூக்தியை சொன்னான். அந்த சூக்தியினாலேதான் பாதுகையானது நமக்கு நிலைச்சது. அதனால அந்த பாதுகையை சொன்னார். ஆக பாதுகை ஜெயராஜ சூக்தி ரெண்டும் ஆதார வழக்கிறது அப்படின்னு கேட்டவனா சந்தகா, அதை அறிந்து பேசினுடையான பெரியவர்களால் விளங்குகிறது. ஆகினால இது ரெண்டையும் தனமாக உடைய பெரியவர்கள் இருக்காளே அவர்களும் வெள்ளட்டும் என்று பேசினார். இந்த ஸ்லோகத்தில் இந்த மூணையும் என்ன சாதிக்கிறார் மூணு நாளையும் அப்படின்னு கேட்டோம்னா பிரமாணம் பிரமாதா பிரமேயம் என்று 3 வகை உண்டு. தெரிஞ்சுதா பிரமாணம்ங்கிறது வேதமானது நமக்கு பிரமாணம், பிரமேயம் என்பது வேதத்தினாலே சொல்லப்பட்ட பகவான் எம்பெருமான் பிரமேயம். தெரிஞ்சுதா இதை உணர்ந்தவர்கள் இந்த அறிவு உடையவர்கள் ஆறு உணர்ந்தவர்கள் சந்தகாங்க பெரியவர்கள் பிரமாதாக்கார். ஆக பிரமாணம் பிரமேயம் பிரமாதா என்று சொல்லப்படக்கூடிய 3 பேரையும் 3 விஷயங்களையும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டியாகிறது சுவாமி தேசிகன். ஜெயதி எதிராஜ சூக்தி, எதிராஜ சூக்தின்னு குறிச்ச எதிராஜர்னா பாஷ்யகார்னு சொன்னோம். அது மாதிரி இல்லாமல் யதிங்கிறதுக்கு எதந்தே இது யதினஹா, அது முயற்சிக்கிறவர்கள். எதுக்கு முயற்சிக்கிறவர்கள், மோட்சத்துக்காக முயற்சிக்கிறவர்கள் இருக்காளே அவா யதிகள். தெரிஞ்சுதா எதி ராஜா அப்படின்னு கேட்டாக்க மோட்சத்தை பண்ணுற முயற்சி உபாயத்தை கண்டுபிடித்து உபாயத்தில் நமக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி சொல்லி பக்தி பருவத்தில் பண்ணா மோட்சத்தை அடையலாம் என்று எடுத்து காட்டின ஆச்சாரியர்கள் இருக்கார்களே நம்மாழ்வார் பாஷ்யகாரர் போன்ற ஆச்சாரியர்கள் நாச யாமநாதிகள்லாம் அந்த ஆச்சாரியர்கள் இருக்காளே அவளுடைய யுக்தி ஜெயதி. ஆக மோட்சத்தை நமக்கெல்லாம் கிடைக்க முடியாத செய்து முயற்சி பண்ணி சாஸ்திரார்த்தம் எடுத்துக்காட்டியான பூர்வாச்சாரியர்களுடைய சீசூக்தியெல்லாம் திருவாமொழி போன்ற சீசூக்திகளெல்லாம் ஜெயதி வெள்ளட்டம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். ஜெயதி எதிராஜ சூக்தி பூர்வாச்சாரர்களுடைய கிரந்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க முதல்ல திருவாய்மொழி, அதுக்கப்புறம் சீதாறு சித்தித்ரயம், ஈதார்த்த சங்கிரகம், சீவாஷ்யம், ஈதாபாஷ்யம், வாசிகாருடைய கத்தியத்திரயம் இவளெல்லாம் இருக்கே இவளெல்லாம் நமக்கு பிரமாணமாக இருந்து நமக்கு சம்பிரதாயத்தை நாம் அடைய வேண்டியதை எடுத்துக்காட்டுகிறது. அப்பேற்பட்ட சீசூக்திகளெல்லாம் ஜெயதி. அவளால் தான் நமக்கு இம்மதன் ஏற்பட்டபடினால அது வெள்ளட்டம் என்று அது பிரகாசிக்கட்டும் என்று சாதிக்கிறார். ஜெயதி எதிராஜ சௌக்தி என்று ஜெயதி முகுந்த பாதுகா.